மச்சி மச்சி மறுக்கி மறுக்கி அடிச்சுட்டாண்டா அண்ணன் நகர மல்லு கட்டி அரித சக்கி போரே சைக்கிள் காப்பில் ஆர்த்தி இப்போ டெமு கட்டி புரிய ராஜா, நான் ராஜா, உன் திமிரு கடிப்பண்டா ராஜா, ராஜா.